தலைப்பு பிச்சை. பிஞ்சுக்கு தெரியுமோ பிச்சை பொருளானது, ஏந்திய கைகளில் வாரா பிச்சைகள். பிச்சைக்கான காசுகள் கரம் தேடுது, ஈயாத காசுகள் கணக்கும் நெஞ்சத்தில். காசுகள் கலகலக்கும் பிச்சை பாத்திரத்தில்.